வணக்கம். நமது தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் சிந்தனைகளும் எழுத்துக்களும் பேச்சுக்களும் உலக அளவில் இன்றும் பேசப்படுகின்ற ஒன்றாகும். தென்னாப்பிரிக்க இனவெறிக்கு எதிரான போராட்டம், இந்திய சுதந்திர போராட்டம் என உலக அரசியலில் அகிம்சை முறையை கையாண்டு பல கோடி மக்களுக்கு உரிமைகளை பெற்றுத்தந்த மாபெரும் தலைவர் காந்தியடிகள். அரசியல் மட்டுமன்றி சமூகம், வாழ்வியல், ஆன்மீகம், மக்கள் நலன் என பல்வேறு துறைகளில் அவரது எழுத்துக்கள் உண்மையை இன்றளவும் பறைச்சாற்றிக் கொண்டிருக்கின்றன என்றால் அது மிகையாகாது. அவரது மொழிகளை, கருத்துக்களை இன்றைய இளைய தலைமுறையினர் அறிந்திட வேண்டும் என்பதே இந்த காந்தியத்தின் குரல் புரிந்தலின் நோக்கமாகும். அவர் சொன்ன, அவர் எழுதிய அனைத்தும் இதில் அடங்கவில்லை என்றாலும் நான் படித்தவற்றில் ஒரு சிலவற்றை மட்டுமே தொழுத்து வழங்கியுள்ளேன். ஒவ்வொரு தலைப்பிலும் கருத்துக்களை சுருக்கமாகவும் எளிதாகவும் சொல்லியிருக்கிறேன். நாட்டில் சுயநலமும் ஆடம்பரமும் பேராசையும் பெருகி வரும் இவ்வேளையில் மகாத்மாவின் பொன்னான மொழிகள் காந்தியத்தின் குரல் என்கிற இந்த தொருந்தடடு வாயிலாக வெளிவருவது நாட்டிற்கு மிகவும் நன்மை பயக்கும். இதற்கு ஆதரவு தந்து கேட்டு பயன்பெறுவீர்கள் என நம்புகிறேன். மிக்க நன்றி. காந்தியத்தின் குரல். நீ உலகில் காண விரும்பும் மாற்றத்திற்கு முதலில் நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வது எளிதான காரியம். அவர்களுக்கு சொல்வதை நீ பின்பற்றி நடந்தால் அதுவே ஒரு நல்ல மாற்றத்திற்கு வழிவகுக்கும். காந்தியடிகள் நம் நாட்டின் ஏழை எளியவர்களுக்காகவும் விவசாய குடியானவர்களுக்காகவும் தம்மையே மாற்றிக்கொண்டார். மேல்நாட்டு நாகரிகம் பெருகி வரும் வேளையில் இடுப்பில் வேட்டி, தலைப்பாகை என எளிமையான ஆடையை உடுத்த துவங்கினார். மக்களும் அவரை பின்பற்ற தொடங்கினர். சுதந்திர போராட்டம் அகிம்சை முறையில் வெற்றி பெற்றது. சுதந்திரம் மற்றும் அடிமைத்தனம் இவ்விரண்டும் நம் மனநிலையை பொறுத்தே அமையும். ஆண்டாண்டு காலமாய் இந்திய நாடு முகலாயர்களிடமும் ஆங்கிலேயர்களிடமும் அடிமைப்பட்டு கிடந்தது. ஆட்சியாளர்களின் கொடுமையையும் கலாச்சார சீரழிவுகளும் நாட்டில் பெருகியிருந்தன. 1857 முதல் சுதந்திர போராட்டம் தாந்தியா தோப்பே, ராணி லட்சுமி பாய் போன்றோரால் துவங்கப்பெற்றது. அடிமை உணர்வும் அடக்குமுறையும் கொண்ட மக்களின் மனநிலை மெல்ல மாறத் தொடங்கியது. அதற்கு பதிலாக மக்களின் கொந்தளிப்பும் சுதந்திர வேட்கையும் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. பின்னர் மோதிலால் நேரு, திலகர் போன்றோரின் தலைமையில் விடுதலை உணர்வு மேலோங்கி எழுந்தது. அண்ணல் காந்தியடிகளின் தலைமையில் சுதந்திர போராட்டம் வலுப்பெற்றது. அண்ணல் காந்தி தந்த பாதை உண்மையுடன் கூடிய அகிம்சை பாதை. அநீதிக்கும் அடக்குமுறைக்கும் எதிராக அவர் காட்டிய அறவழியே சிறந்த வழியாக கருதப்படுகிறது. போரும் வன்முறையும் ஒருபோதும் தீர்வாகாது. சமூக அரசியல் சிக்கல்களுக்கு வன்முறை ஒருபோதும் கை கொடுக்காது. சத்தியாகிரகம் என்ற ஓர் உன்னத முறையை கையாண்டு உலகையே தன் பக்கம் இழுத்து வியக்கச் செய்தவர் அண்ணல் காந்தி. வன்முறையை கைவிட்டு மென்மையான முறையில் இந்த உலகையே எவராலும் ஆட்டி வைக்க முடியும் என்பதை நிரூபித்தவர் அண்ணல் காந்தியடிகள். நாம் ஒவ்வொருவரும் முடிந்த மட்டில் ஒரு ஆன்மாவாக இருக்க முடியும். உயர்ந்த மகாத்மாவாக இல்லாவிட்டாலும் பிற உயிர்களிடத்தில் அன்பு செலுத்தி அறவழியில் வாழ்வதே சிறப்பு. அதை விடுத்து புற தோற்றங்களினாலும் வெளி வேடங்களினாலும் கபட வாழ்க்கை வாழ்வது சமூகத்திற்கு ஏற்புடையதல்ல. சிறிய உதவி என்றாலும் சிறிய செயல்களானாலும் மனமுவந்து ஆத்ம உணர்வுடன் செய்வதே ஆத்ம திருப்தியை அளிக்கும். அவ்வாறு ஆன்மாவை பிரதிபலிக்கும் செயல்களை மேற்கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒன்று. ஆனால் அதுவே மதிப்பு மிக்கதாகும். மனிதனின் உள்ளே இருக்கும் ஆன்மாவை வெளிப்படுத்திக் கொள்ளும் அளவில்தான் அவன் வெளித்தோற்றங்களுக்கு மதிப்பு இருக்கிறது. அதை வெளிக்கொணர்வதே ஒரு கலை. பகுத்தறிவு என்பது அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஓர் உண்மை பொருளாகும். அது அனைவருக்கும் பொதுவானது. மக்களின் நம்பிக்கைகளுக்கும் கொள்கைகளுக்கும் அப்பாற்பட்டது பகுத்தறிவு. யூனிவர்சல் ட்ரூத் என்பார்களே, அதுவே பகுத்தறிவு. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதிலே உண்மை வெளிப்படும். அதுதான் பகுத்தறிவு. உண்மைக்கும் பகுத்தறிவிற்கும் சிறிதுதான் இடைவெளி. உண்மையை தேடுபவன் பகுத்தறிவாளி. பகுத்தறிவு சார்ந்த விஷயங்களில் பெரும்பான்மை சிறுபான்மை என்கிற சட்டத்திற்கு இடமில்லை. இறைவன் படைப்பில் அனைத்து உயிரினங்களும் ஒன்றுதான். உணர்வுகளும் உணர்ச்சிகளும் அனைத்து விலங்குகளுக்கும் உண்டு. ஆனால் மனிதன் மட்டுமே தனது ஆத்ம சக்தியை அறிந்தவன் ஆகிறான். தான் ஈடுபடும் ஒவ்வொரு செயலிலும் தன் ஆத்மாவை ஒரு முறை சோதித்துக் கொள்ளும் குணம் கொண்டவனையே நாம் உயர்ந்த மனிதன் என்கின்றோம். ஆத்ம சோதனையின்றி மனசாட்சிக்கு விரோதமாக நடந்து கொள்பவனை மிருகம் என்கிறோம். உலகில் உயர்ந்த மனிதர்களுக்கும் உன்னத செயல்களை செய்பவருக்கும் ஆத்மாவின் குரலே கடவுளின் சாட்சி. எவற்றிற்கும் அஞ்சாமல் உண்மை வழி நடப்பவர்களுக்கு ஆள் மனதிலிருந்து ஒலிக்கும் ஆத்மாவின் குரலே உலகின் ஒரே சர்வாதிகாரியாக இருக்க முடியும். நட்பு என்பது உலகில் ஒவ்வொருவருக்கும் மிகவும் அவசியமானது. உயிர்களிடத்தில் அன்பு எவ்வாறு அவசியமோ அதுபோல மனிதர்கள் நட்பு கொள்வது சமூக நல்லிணக்கத்திற்கு அடிப்படை தேவையாகவே உள்ளது. உயிர் காப்பான் தோழன் என்பது முதுமொழி. உன் நண்பன் யார் என்று சொல், நான் நீ யார் என்று சொல்கிறேன் என்பார் சான்றோர். நட்பிற்கு இலக்கணம் என்ற ஒன்று இல்லை. நாம் அன்றாடம் காணும் மனிதர்கள், பழகுபவர்கள், நம் வாழ்வில் நம்மோடு பயணிப்பவர்கள், உடன் பணிபுரிபவர்கள் என நட்பு பரந்து விரிந்து காணப்படுகிறது. ஒரு நல்ல மனிதன் இவ்வுலகில் உள்ள அனைத்து ஊர்களுக்கும் நண்பனாகவே திகழ்வான். கல்வி என்பது நல்லொழுக்கத்தை வளர்ப்பதற்கு உதவி செய்யும் ஒரு கருவியே தவிர கல்வி கற்பதையே குறிக்கோளாக கொள்ள முடியாது. குழந்தைகளிடமிருந்து சிறந்ததொரு சிந்தனைகளையும் மன வளர்ச்சியையும் உடற்பயிற்சியையும் தரவல்லது கல்வி. வெறும் எழுத்தறிவு மட்டுமே கல்வி ஆகிவிடாது. ஏழைகள் பணக்காரர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் கல்வி வழங்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. தேச நலன் சார்ந்த கல்வி கால மாற்றத்திற்கு ஏற்றவாறு மாற்றி அமைப்பதில் தவறேதும் இல்லை. நன்மை எது தீமை எது என பகுத்தறிவு புகட்டாத கல்வி பெயரளவிற்கு மட்டுமே நிலை பெறும். ஆண் பெண் இருபாலருமே சரிசமமானவர்கள். ஆணுக்கு பெண் எவ்விதத்திலும் தாழ்ந்தவள் அல்ல. ஆணும் பெண்ணும் சமம் என்றால் அவர்கள் செய்யும் தொழில்களும் பார்க்கும் வேலைகளும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல. இரு பாலருக்குமே உரிமைகளும் கடமைகளும் உண்டு. இதை ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்தலே சமுதாயத்தின் சிறப்பு. உலகம் உய்வதற்கும் மனிதர்களும் மேம்படுவதற்கும் ஆண் பெண் இருபாலருமே அவரவர் கடமைகளை ஆற்றி வர வேண்டும். இருபாலரிடமும் தெய்வத்தன்மையும் மிருகத்தன்மையும் கலந்திருக்கின்றன. மிருகத்தன்மையை நாம் அடக்கி வசப்படுத்திவிட்டால் எல்லாம் நன்மையாக முடியும். நமது கடமைகளை சரிவர செய்து வந்தால் உரிமைகள் தாமே நம்மை நாடி வரும். உண்மையில் உரிமைகளை பெறுவதற்கு மூலாதாரமே கடமைகள் தான். இவ்வுலகில் மனிதனாக படைக்கப்பட்ட ஒவ்வொருவனுக்கும் கடமையே பிரதானமானது. உரிமைகளை விட்டுக் கொடுத்தாவது கடமைகளை நிறைவேற்றுவதே ஒரு மனிதனின் தலையாய பணியாகும். அகிம்சையும் அறவழியில் நடத்தும் எதிர்ப்பு முறைகளே உரிமைகளை பெற்றுத்தரும். கடமையிலிருந்து தவறிவிட்டு உரிமைகளுக்காக போரிடுவதால் அமைதியான முறையில் வெற்றி பெற முடியாது. தீயவைக்கு எதிராக இருப்பது நல்லவைக்கு கொடுக்கும் ஒத்துழைப்பிற்கு ஈடான ஒரு கடமையாக கருத வேண்டும். ஜனநாயகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயமாக சிந்திக்கும் உரிமையும் சுதந்திரமும் உள்ளது. கல்வியும் கைத்தொழிலும் ஒருவனை நல்ல முறையில் சிந்திக்க வைக்கும். நம் தேவைகளை பெருக்கிக் கொள்வதற்காக மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியாது. எளிமையான வாழ்க்கையும் உயர்ந்த சிந்தனைகளையும் வளர்த்துக் கொள்ள சுய அறிவோடு கூடிய சிந்தனை மிகவும் அவசியம். எவ்வாறு சிந்திக்க வேண்டும் என்று தெரிந்த ஒருவனுக்கு ஆசிரியர் எவரும் தேவைப்படாது. அவன் செயல்களுக்கு அவனே வழிகாட்டியாக இருப்பான். அவசர அவசரமாக முடிவுகளை எடுப்பதன் மூலம் வாழ்க்கையில் நிம்மதி அடைய முடியாது. விவேகமான விஷயங்கள் பல நம் வாழ்க்கையில் இருக்கின்றன. தானத்தில் சிறந்தது நிதானம் என்பார்கள். நின்று கவனித்து சென்றால்தான் ஒரு சாலையை கூட கடக்க முடியும். வாழ்க்கை பயணமோ மிகவும் நெடியது. நல்லவைகளும் அல்லவைகளும் அடங்கியதுதான் வாழ்க்கை. மனிதன் மெல்ல பொறுமையுடன் கடமையாற்றுவதன் மூலமாகத்தான் தனது பயணத்தை நடத்த முடியும். நிதானமாக யோசித்தெடுக்கும் முடிவே உனது வெற்றியின் அளவுகோலாக இருக்கும். எதற்கும் அவசரப்படாதே, கவனமாக செல். இதுவே வெற்றிகரமான வாழ்க்கையின் ரகசியம். சுருக்கமாக பேசுகிறவனுடைய சொற்களில் ஆழ்ந்த சிந்தனை நிறைந்து இருக்கும். பல சந்தர்ப்பங்களில் மௌனமே அதிக பலனை தரும். உண்மையை தேடுபவனுக்கும் மெய்ஞானத்தை அடைய விரும்புபவனுக்கும் மௌனமே முழுமுதல் முயற்சியாகும். ஆன்மீக வழியில் பயணிப்பவர்களுக்கும் அமைதியை தரவல்லது மௌனம். சிக்கல்களிலிருந்து விடுபட அமைதியாக விடுவதே சிறந்ததொரு வழியாகும். மௌன விரதம் இருப்பது ஓரளவு நன்மை தரும். உண்மையின் குரல் ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற குரல்கள் எல்லாம் மௌனமாக அடங்கினால் ஒழிய சாத்தியமில்லை. மற்றவரை நாம் சரிவர புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பதற்கு கோபம் ஒரு காரணமாகும். சகிப்புத்தன்மை நம்மிடம் இல்லை என்றால் மற்றவர்கள் நம்மிடம் இருந்து விலகி சென்று விடுவார்கள். கோபம் என்பது உணர்வுகளின் தற்காலிக பிறழ்ச்சி. ஒருவரது குறைபாடும் தாழ்வான எண்ணமும் அவர் கோபம் கொள்ளும் போதுதான் வெளிப்படும். கோபம் உள்ள இடத்தில் குணம் இருப்பதில்லை என்பது அதனால்தான். எனவே கோபத்தை அடக்கிக் கொள்வதிலேதான் உண்மையான அன்பு உள்ளது. சகிப்புத்தன்மை இல்லாமல் நாம் யாரையும் நட்பு கொள்ள முடியாது, எவரையும் சரிவர புரிந்து கொள்ள முடியாது. சகிப்புத்தன்மை இருப்பதனால்தான் பலதரப்பட்ட மனிதர்கள் ஒரு சமுதாயமாக வாழ முடிகிறது. மதம், அரசியல், பொருளாதாரம் இவற்றிலிருந்து நான், எனது என்ற இரண்டு வார்த்தைகளையும் ஒழித்து விடுவோமே ஆனால் நாம் உண்மையான சுதந்திரம் அடைந்துவிட்டதாக அர்த்தம். நான் இந்த மதத்தை சார்ந்தவன் என்ற எண்ணம் மேலோங்கி இருப்பது மற்ற மதத்தினரை புண்படுத்தவே செய்யும். எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கும் அரசியல் தளத்தில் நான் மட்டுமே தலைவன் என்று சொல்லிக் கொண்டிருப்பது வம்பை விலக்கி வாங்குவது போல் ஆகிவிடும். பொருளாதார ரீதியிலாக நான் செல்வந்தன் என்று அகந்தையுடன் நடந்து கொள்வது கேட்டில் முடியும். நாம் என்கிற சொல் நம்மை அனைத்து தரப்பினரிடம் அழைத்து செல்லும். அது போன்ற நிலையே சுதந்திரமான நிலையாகும். விலங்குகளை துன்புறுத்தாமல் இருப்பதே ஒரு நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாகும். மனிதனும் விலங்குகளைப் போலத்தான். ஆனால் உணர்வு ரீதியாக சாந்தமும் மன அமைதியும் கொண்டவன். ஆறறிவுடன் படைக்கப்பட்டதனால் பிற உயிர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தும் வல்லமை கொண்டவன் மனிதன். முடிந்த மட்டும் விலங்குகளை தம் பால் ஈர்த்து அவற்றை வளர்க்கவோ பராமரிக்கவோ வேண்டும். உயிர்களை கொன்று உண்பது பாவங்களில் கொடிய பாவம் என்பது மூத்தோர் சொல். கடவுளின் கண்களுக்கு மனிதர்கள் இடையே எவ்வாறு பேதம் இல்லையோ அதுபோலத்தான் கடவுளின் முன் இரு விலங்குகளிடையேயும் பேதம் என்பது இல்லை. அனைத்து ஜீவராசிகளும் கடவுளின் முன் ஒன்றுதான். நல்ல ஆட்சி என்பது சுயாட்சிக்கு மாற்று ஆகாது. பொதுமக்களின் வாழ்த்து சக்தியினால் மட்டுமே எந்த ஒரு ஆட்சியும் நீடித்து நிற்க முடியும். அதிகாரம் என்பது உண்மையில் மக்களிடம்தான் உள்ளது. சுயாட்சியிலும் அதிகாரிகள் பிழை செய்யாமல் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. நல்ல ஆட்சி அமைய நல்ல வழிமுறைகளையும் நற்சிந்தனையாளர்களையும் ஆட்சி பொறுப்பில் வைக்க வேண்டும். பொறுப்பற்ற சுரண்டல் முறை ஏகாதிபத்திய அரசை எவரும் நல்ல ஆட்சி என்று சொல்லப்போவதில்லை. அதேபோல சுயதன்மை இல்லாத அடிமை அரசையும் நல்ல ஆட்சியாக கருத முடியாது. கடவுளை அடைய உன்னுடைய செயல்களின் அளவு அல்ல, அவற்றின் தரமே அவசியம். உன் சிந்தனை, சொல், செயல் இம்மூன்றும் எப்பொழுது இணக்கமாக உள்ளதோ அப்பொழுது உண்மையான மகிழ்ச்சி தானாக தோன்றும். உனது செயல்கள் உள்ளத்தின் வெளிப்பாடாகவும் சத்தியத்தை பிரதிபலிப்பதாகவும் இருக்க வேண்டும். மலையளவு சொல்லை விட கடுகளவு செயல் எவ்வளவோ சிறந்தது. தரமான செயல்கள் என்பது மற்றவரை எவ்விதத்திலும் புண்படுத்தாத செயல்களே ஆகும். கடவுளே இல்லை என்று மறுக்கும் ஒருவனிடம் பேசுவது வீண். வர்ணாசிரம தர்மத்தை பின்பற்றாததே நம்முடைய பொருளாதாரம் மற்றும் ஆன்மீக அழிவுக்கு பெரிதும் பொறுப்பாகும். ஜாதிகள் எண்ணிக்கையில் 1000 உண்டு. வர்ணங்களோ இன்றும் என்றும் நான்காகவே இருந்து வருகின்றன. மனிதனின் வெவ்வேறு தொழில்களை வரையறுக்கவே 4 பிரிவான வர்ணங்கள் ஏற்பட்டன. 4 பிரிவுகளில் பெருமை கொள்வதற்கும் உயர்வு தாழ்வுக்கும் இடமில்லை. இந்து மதத்தின் மாசு என்றோ சாபம் என்றோ ஜாதிகளை சொல்லலானே தவிர இந்து மதத்தில் வர்ணாசிரம தர்மம் என்பதை ஒரு கொடையாகவே கருத வேண்டும். தீண்டாமைக்கு அடுத்தபடியாக மிகவும் கண்டிக்கப்பட்டது ஒன்று உண்டானால் அது குடிப்பழக்கம் என்கிற சாபக்கேடுதான். லட்சக்கணக்கான மக்கள் ஆடவரும் பெண்களும் குடிக்கும் போதைக்கு இரையாகி வருகிறார்கள். மது அருந்தும் தீமையை ஒழிப்பதில் மருத்துவர்களின் உதவி பெரும் பங்கு உள்ளது. குடிப்பழக்கம் உள்ளவர்கள் தம்முடைய சபலத்தை திருப்தி செய்து கொள்வதற்கு அரசாங்கம் அனுமதிப்பதோடு இல்லாமல் அதற்கு தேவையான உதவிகளையும் செய்வதை நாம் கண்டிக்க வேண்டும். மதுக்கடைகளை அரசே ஏற்று நடத்துவதனால் தார்மீக ரீதியாக எந்த ஒரு ஆட்சியையும் நல்ல ஆட்சியாக கருத முடியாது. பிரம்மச்சரியம் என்பது உடல் ரீதியாக கட்டுப்பாடுகளை கொண்ட வாழ்க்கை முறையாகும். பிரம்மச்சரியம் இல்லாத வாழ்க்கை தன்னடக்கமில்லாத மிருக வாழ்க்கை போன்றதாகிவிடும். உடல், மனம், ஆத்மா இம்மூன்றையும் காப்பாற்றுவது பிரம்மச்சரியமே. மனித குலத்திற்கும் சமூக பணி மேற்கொள்வதற்கும் ஆத்ம சக்தியுடன் கூடிய பிரம்மச்சரியம் மிகவும் அவசியமான ஒன்றாகும். 5 புலன்களை அடக்குவது மட்டுமல்லாமல் நம் காம இச்சையையும் அடக்கி வாழ்வது ஒரு தவம். அதை பின்பற்றுவதால் பெரிய பயன் உண்டு. அதன் உதவியோடு ஒருவன் கடவுளிடம் சரணடைய முடியும். தொழிலாளரின் நிலைமையை சீரமைப்பதற்காகவே வேலை நிறுத்தங்கள் தேவைப்படுகின்றன. முதலாளித்துவமும் அதிகார வர்க்கமும் தொழிலாளர்களை சுரண்டுவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டிருந்தால் வேலை நிறுத்தங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கும். அவை அரசியல் நோக்கங்களுக்காக நடைபெற்றால் பெரும் ஆபத்தே விளையும். ஆயுதமின்றி அறவழியில் நிர்வாகத்தின் அனுதாபத்தை பெறும் வேலை நிறுத்த போராட்டங்கள் வெற்றி பெறுவதால் உழைக்கும் வர்க்கமும் முதலாளி வர்க்கமும் இணக்கமாகிவிடும் சூழல் உண்டாகும். தொழிலாளர்கள் முதலாளிகளை விட உயர்ந்தவர்கள் அல்ல என்றாலும் இருவரும் தம பங்காளிகள் என்பது நிதர்சனம். உண்மையான காதல் ஆண் பெண் இருவரின் இதய பிணைப்பே ஆகும். காதல் தூய்மையானதாக இருக்க வேண்டுமானால் காம உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. காமம் இறந்த இடத்தில்தான் புனிதமான காதல் உணர்வு தோன்றுகிறது. காதல் திருமணத்தில் முடியலாம், ஆனால் காதலின் முடிவு திருமணம் அல்ல. ஆண் பெண் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு உணர்வுகளுக்கு மதிப்பளித்து வந்தால் காதல் உன்னத நிலையை அடையும். திருமணமான பின் காதல் உணர்வோடு வாழ்வது ஆண் பெண் இருவருக்குமே வாழ்க்கை ஒரு ஆன்மீக பயணமாக அமைய இருக்கும். உண்ணாவிரதம் என்பது இன்று நேற்று உண்டான சாதனம் அல்ல. பல்லாயிரம் ஆண்டுகளாக மனிதன் தன் உடலையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்திக் கொள்ள மிகவும் பயன்பட்டிருக்கிற ஒன்றாகும். அகிம்சை என்னும் ஆயுத கிடங்கில் மிகவும் வலிமை வாய்ந்த ஆயுதம் எதுவென்றால் அது உண்ணாவிரதம் மட்டுமே. அந்த ஆயுதத்தை உபயோகிப்பதற்கு உடல் பலம் மட்டும் போதாது, மன வலிமையும் நம்பிக்கையும் வேண்டும். பட்டினி போராட்டங்களை அடிக்கடி நிகழ்த்தி வந்தால் எந்த நன்மையும் ஏற்படாது. கடவுளின் அருளும் நோக்கங்களும் இணைந்து செயல்படும் போதுதான் ஒரு உண்ணாவிரதம் வெற்றி பெறும். உண்ணாவிரத போராட்டங்களால் அரசியல் மாற்றம் சிறிதளவே ஏற்பட்டாலும் அது மிகப்பெரிய பலனை கொடுப்பதாக அமையும். நாம் உண்ணும் உணவு எதுவாயினும் நம் உடல் தளம் கெடாதிருக்க வேண்டுமானால் உணவின் அளவை குறைக்க வேண்டும். கால இடைவெளி மிகவும் அவசியம். எல்லோருக்கும் பொதுவான உணவு விதி என்ற ஒன்று இல்லை. அவரவர் உடல்நிலையை பொறுத்தே உணவு முறையை நிர்ணயிக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறி வருகின்றனர். எவரும் தம் உணவை பிறர் வார்த்தை கேட்டு முடிவு செய்யக்கூடாது. எவருமே உழைத்துதான் உண்ண வேண்டும். அறிவார்ந்த ஆராய்ச்சியின் மூலம் சைவ உணவே சிறந்தது என்று அறியப்படுகிறது. சைவ உணவின் நோக்கம் ஆன்ம நலனே அன்றி உடல் அமைப்போ பலமோ அல்ல. அன்பே கடவுள் என்பதனால் எல்லோரிடமும் அன்பு காட்டுவதே சிறந்ததாகும். சிறு குழந்தைகளின் மூலம் அன்பின் சக்தியை புரிந்து கொள்ள முடியும். ஒருவன் எவ்வளவு மூர்க்கத்தனமாக இருந்தாலும் குழந்தைகள் காட்டும் அன்பு அவனை மாற்றிவிடும். அன்பு எதையும் கேட்பதில்லை, அது எப்போதும் கொடுக்கிறது. அன்பினால் எதிரியையும் நண்பனாக அடைய முடியும். உண்மையான அன்பை வெறும் வார்த்தைகளால் விவரிக்க இயலாது, செயல்களின் மூலமாகவே காட்ட முடியும். அன்பிற்கு மதம் சாதி இனம் என்கிற பேதம் கிடையாது. அன்புள்ள இடத்தில் கடவுள் உரைகிறார். உலகில் உள்ள வேத நூல்களில் எல்லாம் சிறந்தது பகவத்கீதை. நம் வாழ்க்கை பயணத்தை துணிவுடன் நடத்த கீதை ஒரு சிறந்த நண்பனாகவும் வழிகாட்டியாகவும் விளங்குகிறது. கீதையை படிப்போர் தன்னிலை அறிவார். நன்மை தீமை, போர் அமைதி, அகிம்சை துயரம், தர்மம் அதர்மம் என அனைத்து குணநலன்களும் உள்ளடக்கியது கீதை. கர்மா அன்பு பற்றற்ற தன்மை என கீதை சொல்லும் கருத்துக்கள் மனித சமுதாயம் முழுவதற்கு பெருமை சேர்க்கிறது. கடமையை செய், பலனை எதிர்பாராதே, தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், மீண்டும் தர்மமே வெல்லும் என கீதை தந்த கண்ணன் முழுமையும் மெய்யறிவும் கலந்த பிம்பமாக காட்சியளிக்கிறார். சிரத்தையுடன் கீதையை படித்தால் மெய்யறிவு கிட்டும். உண்மையே கடவுள், சத்தியமே கடவுள், அன்பு நிறைந்த அகிம்சை நெறியே அதை காணும் வழி. கடவுளை காண்பது என்பது எல்லா உயிர்களிலும் அவரை காண்பதே ஆகும். கடவுள்தான் மனசாட்சி. அவர் ஆத்திகனுக்கு ஆத்திகனாகவும் இருக்கிறார், நாத்திகனுக்கு நாத்திகனாகவும் இருக்கிறார். கடவுள் வரையறைகளுக்கு அடங்காதவர். நாம் அவரை உணர்கிறோமே ஒழிய அறிய முடிவதில்லை. கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்ட முடியாது, அது தேவையும் அல்ல. கடவுள் ஒருவரே என்று நம்புகிறவர்களுக்கு மனித சமூகம் முழுவதுமே ஒன்றாகத்தான் தோன்றும். நாம் கடவுள் என்று அழைக்கும் ஜீவசக்தியையும் அதை தாண்டதற்கு உதவும் நெறிமுறைகளையும் அனுசரித்து வருவோமானால் அவரை நம் உள்ளேயே கண்டுகொள்ளலாம். நம்மை படைத்த இறைவன் இந்த பூமியில் நாம் உழைத்து உண்ண வேண்டும் என்றே படைத்திருக்கிறான். உழைக்காமல் கிடைத்த உணவு திருடி உண்பதற்கு சமம் என்கிறார் அண்ணல் காந்தி. உடல் உழைப்பு இல்லாமல் உணவு உண்பதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை என்றே தோன்றுகிறது. பிறர் உழைப்பில் வாழாதே என்பது முதுமொழி. உணவு உற்பத்தி, பொருள் ஈட்டல், பிறருக்கு உதவுதல் போன்ற செயல்களினால் மட்டுமே நம் உழைப்பை நாம் வெளிகாட்ட முடியும். சோம்பல்தனமும் உழைப்பின்மையும் நம்மை அழிவில் கொண்டு போய் சேர்த்துவிடும். ஏழை முதல் பணக்காரர்கள் வரை உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வாழ்வதற்காக உண், வாழ்வு சிறக்கும். உண்பதற்காக வாழ்ந்தால் வாழ்வு கெடும், உடல் நலமும் கெடும். உலகில் உண்ண உணவின்றி தவிக்கும் மக்களுக்கு உழைப்பையே கற்றுத்தர வேண்டும். ஒருவனது உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை பெற அவனுக்கு உரிமை உண்டு. திருமணங்களின் உண்மையான நோக்கம் இரு ஆன்மாக்களின் சங்கமமாக இருக்க வேண்டும். தாம்பத்திய உறவு மட்டுமே திருமணம் ஆகிவிடாது. ஒவ்வொருவர் வாழ்விலும் திருமணம் என்பது இயல்பாக நடக்கக்கூடியதுதான். கணவன் மனைவி இருவருக்குமே தாம்பத்திய உறவிற்கும் அப்பால் ஒரு இணக்கமான உறவு ஒன்று இருக்க வேண்டும். திருமணம் என்கிற பந்தத்திற்கு உள்ளேதான் ஆண் பெண் இருவரும் தங்களது பிற கடமைகளை ஆற்ற வேண்டும். பரஸ்பர நட்பு, காதல், துணை, அன்பு, அரவணைப்பு, ஒழுக்கமான வாழ்க்கை, லட்சியம் என அனைத்தும் திருமணம் என்கிற பந்தத்திற்குள் அடங்கிவிடும். உடல் உறவை மட்டுமே அடிப்படையாக கொண்ட ஆண் பெண் உறவை பற்றி மனுசாஸ்திரம் அழகாக சொல்கிறது. ஒருவனுக்கு பிறக்கும் முதல் குழந்தை கடமைக்காகவும் மற்ற குழந்தைகள் காம இச்சைக்காகவும் தான் என்று அது குறிப்பிடுகிறது. மதங்களிலேயே சிறப்பாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, எப்போதும் வளர்ந்து கொண்டே போவது, எப்போதும் மாறிக்கொண்டே இருப்பது எதுவென்று சொன்னால் அது இந்து மதம்தான். இந்து மதத்தின் சித்தாந்தங்கள் சகலவிதமான நுட்பங்களையும் தன்னுள்ளே கொண்டுள்ளது. ஓய்வு என்பதே இல்லாமல் உண்மையை தேடும் முயற்சிதான் இந்து மதம். கருணை, தியாகம், மன்னிப்பு இவற்றால் இந்து மதம் நிரம்பி உள்ளது. இந்து மதத்தில் சகோதரத்துவம் என்பது தத்துவார்த்தமாக இருக்கிறது. அதற்கென ஒரு தனி கலாச்சாரம் உண்டு. இம்மதம் சிறைச்சாலையை போன்றது. மற்றவர்களை வெளியே ஒதுக்கும் மதம் அல்ல இந்து மதம். அதன் வாசல் எப்போதும் திறந்தே கிடக்கும். எவர் வேண்டுமானாலும் அங்கே வந்து வாசம் செய்யலாம். செல்வம் தீயது அல்ல, அதை தவறாக பயன்படுத்துவதே தீமை தரும். நம் எல்லோருக்கும் எப்போதும் ஏதாவது ஒரு வகையில் செல்வம் தேவைப்படுகிறது. செல்வம் தேடுவதற்காக அலைந்து அலைந்து நாம் மற்ற இன்பங்களை எல்லாம் துறந்து வருகிறோம். செல்வந்தர்கள் ஏழைகளின் துணையும் உழைப்பும் இன்றி செல்வத்தை குவிக்க முடியாது. உழைப்பிற்குரிய சக்தியும் மதிப்பும் பணத்திற்கு கிடையாது. அநியாயமான முறையில் செல்வம் ஈட்டுவதை குற்றமாகவே நாம் கருத வேண்டும். நமது தேவைகளை நன்கு அறிந்து கொண்டு தேவையான செல்வம் ஈட்டுவதுதான் நல்லது. தேவைகளை பெருக்கிக் கொண்டே போவது நாகரிகமான மனிதர்களுக்கு அழகு அல்ல. வாரிசுதாரராகவோ வியாபாரத்தின் மூலமாகவோ நமக்கு கிடைத்த செல்வங்களுக்கும் சொத்துக்களுக்கும் நாம் பொறுப்பாளர்களாக இருக்கலாமே தவிர உரிமையாளர் ஆக முடியாது. பிரார்த்தனை என்பது ஒருவர் தனது இயலாமையையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம். ஒருவன் பிரார்த்தனையின் மூலம் தன்னிடம் இல்லாத வேறொரு தெய்வத்தன்மையை எழுந்தருளச் செய்ய முடியும். கடவுளின் மீது உறுதியான நம்பிக்கை இல்லாமல் பிரார்த்தனை செய்வது என்பது இயலாத காரியம். நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு கடவுள் வழிகாட்டுவார். இதயபூர்வமான பிரார்த்தனை என்பது கடவுளின் அருளின்றி நம்மால் ஒன்றும் ஆகாது என்பதை நமக்கு நாமே நினைவூட்டக்கூடியதாக அமையும். பிரார்த்தனை செய்யும் ஒருவனுக்கு மன அமைதி உண்டாகுவது மட்டுமன்றி அவனை சுற்றியுள்ள உலகிற்கும் அமைதி ஏற்படுத்துகிறது. உள்ளத்து தூய்மையை உண்டாக்கும் ஆயுதமே பிரார்த்தனை. நம் வாழ்வில் ஒழுங்கையும் நிம்மதியையும் பிரார்த்தனை ஒன்றினால் மட்டுமே ஏற்படுத்த முடியும். சமூக ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்திற்கும் கூட்டு பிரார்த்தனை மிகவும் அவசியமான ஒன்று. ஹேட் த சின், நாட் த சின்னர் என்று பைபிள் சொல்வதை எளிதில் புரிந்து கொள்ளலாம். அதாவது பாவத்தை தான் வெறுக்க வேண்டும், பாவம் செய்தவரை அல்ல. இதை பின்பற்றி காரியமாக செய்வது சிறிது கடினம்தான். உலகில் வெறுப்பு என்னும் நஞ்சு பரவி வன்முறை என்கிற கொடுமை ஏற்பட அதுவே காரணம். தாழ்த்தப்பட்ட மக்களின் மீது நாம் புரியும் பாவங்களை நீக்கி நம்மை சுத்தப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நமக்கும் காட்டுமிராண்டிகளுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. பாவங்களிடமிருந்து விடுபட ஒரே வழி கடவுளிடம் சரணடைந்து விடுவதுதான். கோயில்கள், தேவாலயங்கள், மசூதிகள் போன்ற வழிபாட்டு தலங்கள் எல்லாம் ஆன்மீக மருத்துவமனைகள் போன்றவை. பாவப்பட்டவர்களோ ஆன்மீக ரீதியாக நோய்வாய்ப்பட்டவர்கள். அவர்கள் தமது பாவங்களை போக்கிக் கொள்ளவே ஆலயங்கள் உள்ளன. வாழ்க்கை என்பது ஒரு கடமை. அந்த கடமையை ஆற்றும் போது இடையில் பல சோதனைகள் வருவது உண்டு. சோதனைகளையே சாதனங்களாக பயன்படுத்த வேண்டியதுதான் வாழ்க்கையின் தத்துவம். சோதனைகள் பலவற்றை வெற்றிகரமாக கடந்தால் வாழ்க்கை என்னும் கடமை வெற்றிகரமாக நிறைவேற்றப்படும். இல்லையென்றால் வாழ்க்கையே சுமையாக தோன்றும். ஒவ்வொருவர் வாழ்க்கைக்கும் அடிப்படையான சில அம்சங்கள் இருக்கின்றன. அவற்றை வாழ்க்கையில் கொண்டு வருவது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். ஆனாலும் அதன் உண்மையை தெளிவாக தெரிந்து கொண்டு அதை அனுபவத்தில் கொண்டு வர வேண்டும். உண்மை, பொய், நன்மை, தீமை என வாழ்க்கையில் அனைத்தும் கலந்தே உள்ளன. தேவையானவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு வாழ்வதே வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும். நாம் சற்று சிரத்தையுடன் முயற்சி செய்தால் புதிய கலைகளையும் புதிய கருத்துக்களையும் தாய்மொழி மூலமே போதிக்கலாம். நாம் ஒவ்வொருவரும் தாய்மொழி மீதுதான் பற்று வைத்திருக்க வேண்டும். உலக மொழிகள் பலவற்றை படித்து இன்புற்று இருந்தாலும் எந்த ஒரு இந்தியனும் தனது தாய்மொழியை மறக்கவோ மறுக்கவோ அல்லது அவமதிக்கவோ கூடாது. மக்கள் உயர்ந்த பண்புகளை கொண்டிருக்க வேண்டுமானால் உயர்தர கல்வியை தாய்மொழி மூலமாகவே கற்பிக்க வேண்டும். தாய்மொழிக்கு உரிய உன்னத இடத்தை கொடுக்காத எந்த கல்வி திட்டமும் பயனற்றதே ஆகும். ஒரு நாட்டின் மக்களின் உயிர் நாடியாக விளங்குவது தாய்மொழியே. அதை அலட்சியப்படுத்தி வரும் சுதந்திரம் உண்மையான சுதந்திரம் ஆகாது. தாய்மொழியில் குறைகள் இருப்பின் அதை சரி செய்வது இலக்கியவாதிகளின் கடமை. இருவர் மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது என்றால் அது அவர்களிடையே பகைமை ஏற்பட்டுள்ளது என்று அர்த்தமல்ல. இவ்வுலகில் எந்த இரண்டு நபர்களும் கருத்து ஒற்றுமையுடன் இருக்கிறார்கள் என்று எப்போதும் சொல்ல முடியாது. நான் பகவத்கீதையின் மீது நம்பிக்கை கொண்டவன் என்பதால் எனது நண்பர்களிடம் காட்டும் அதே மதிப்பை தான் என்னிடம் முரண்பட்டவர்களிடமும் வைத்துள்ளேன். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு நாம் மதிப்பளித்து வந்தோமானால் நம்மிடையே ஒரு சமாதானம் நிலவுகிறது. நமது கருத்திற்கும் ஒரு மதிப்பு ஏற்படுகிறது. நம்மிடம் பழகும் அனைவரும் கருத்து ஒற்றுமையுடன்தான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு. அப்படி இருந்தால் கணவன் மனைவி கூட சேர்ந்து வாழ முடியாது. மற்றவர்கள் நம்மை துன்புறுத்தும் விதத்தில் நடந்து கொண்டாலும் அவர்களை மதிப்புடனே நடத்தினால் நமக்கு அது பெருமை சேர்க்கும். அதுவே அகிம்சையின் வெற்றியாகும். ஆன்மீக வாழ்க்கைக்கும் அறநெறியுடன் வாழ்வதற்கும் முதன்மையான தேவை அச்சமின்மைதான். கோழைத்தனமும் மற்றவர்க்கு அஞ்சி நடப்பதும் தார்மீக ரீதியாக ஏற்புடையாகாது. அஞ்சாமையே ஒருவருக்கு மற்ற நல்ல குணங்களினால் ஏற்படும் நன்மைகளை பெற்றுத்தரும். மெய்ஞானத்தை அடைய முயற்சிப்பவரும் அன்பை தேடி அலைபவரும் அஞ்சிக் கொண்டிருந்தால் தோல்வியே ஏற்படும். அஞ்சாத குணம் கொண்டவர்கள் மற்ற பயங்களிலிருந்து விடுபடுவர். நோய் பயம், மரண பயம், பொருட்சேதம் அல்லது இழப்பு ஏற்பட்டுவிடுமோ என்கிற பயம், நமக்கு நெருக்கமானவர்களை பறிகொடுத்து விடுவோமோ என்கிற பயம், நமக்குள்ள அதிகாரம் மற்றும் அந்தஸ்து இவற்றை இழந்து விடுவோமோ என்கிற பயம் போன்ற பய உணர்வுகளிடமிருந்து விலகி வாழ மனிதன் அஞ்சாமை என்னும் குணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு குற்றம் புரிந்து விட்டோமே என்றும் குற்றமாகிவிடப் போகிறதே என்கிற பயமும் இருந்து வரும். ஆக அனைத்து அச்ச உணர்வுகளையும் போக்கிக் கொள்ள இவ்வுலகில் எல்லாவற்றிலும் மேலான மெய்ஞானத்தின் உறைவிடமான இறைவனை போற்றி வாழ்தல் பயனுள்ள ஒரு வழியாகும். விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் கூடிய வாழ்க்கையில் பயம் என்கிற உணர்வு ஒருபோதும் வராது. பற்றுதல் இல்லாத வாழ்க்கையிலும் பயம் என்கிற உணர்வு ஏற்படாது. கடவுளுக்கு மட்டும் அஞ்சி வாழ்ந்தால் மனிதன் சக மனிதர்களிடம் அஞ்சி வாழ அவசியம் இருக்காது. அதிசயங்களிலும் அற்புதங்களிலும் நம்பிக்கை கொண்டு வாழ்க்கையை நடத்தி செல்ல முடியாது. கடவுள் அற்புதங்கள் நிகழ்த்தி அருள் புரிவதில்லை. ஆனால் நமது தெய்வீக தன்மை சில நேரங்களில் வெளிப்படும் போது அது மனிதனுக்கு அற்புதங்களாக தெரிகின்றன. ஒரு தீய மனிதனை ஒரே இரவில் நல்லவனாக மாற்றிவிட இயலாது. கடவுள் அவரும் மேஜிக் போன்று எதையும் நிகழ்த்துவதில்லை. இறைவனின் நீதிமன்றத்திற்கும் நமது சட்டமன்றங்களுக்கும் வித்தியாசம் உள்ளது. நம் சட்டத்தில் ஓட்டைகள் இருந்தாலும் கடவுளின் சட்டம் தவறு இழைக்காது. தன்னிமைக்கும் நேரத்தில் மனிதகுலம் பல அற்புதங்களை கண்டுள்ளது என்று வரலாறு சொல்கிறது. ஆட்சி மாற்றங்களும் பேரரசுகளின் வீழ்ச்சிகளும் புரட்சிகரமான எழுச்சிகளும் பல அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி இருந்தாலும் ஒரே ஒரு சக்தி மட்டும் நிலையானதாக இருந்து வருகிறது. அதை கடவுள் என்றோ வேறு பெயரிலோ நாம் குறிப்பிடுகிறோம். ஒவ்வொரு பொருளுக்கும் அகமும் புறமும் இருக்கின்றன. அகம் என்கிற நம் ஆன்மாவிற்கு பலனளிக்காத புறமும் புற தோற்றங்களும் அர்த்தமற்றவை. நம் கலைகள் அனைத்தும் ஆன்மாவின் வெளிப்பாடே. நம் உள்ளுணர்வுகளை மற்றவர்கள் மெச்சும் வகையில் வெளிப்படுத்துவதே கலையாகும். கலைஞர்களின் பணியே தமது ரசிகர்களை அகமகிழ்ச்சி கொள்ள வைப்பதுதான். அதற்கு கலைஞர்கள் தமது ஆன்மாவின் முழு வீச்சையும் பயன்படுத்த வேண்டும். இரவு நேரத்தில் நிலவும் விண்மீன்களும் கொண்ட வான்வெளியை விட மனதிற்கு இதமான ஒரு கலையம்சம் கொண்ட ஒன்றை மனிதன் படைத்துவிட முடியாது. கலைகளில் அழகு உணர்ச்சியை வெளிப்படுத்துவது மிகவும் அவசியம். அவற்றின் மூலமாகவே மனிதன் தனது ஆன்மாவையும் புரிதலையும் ஏற்றம் செய்திட முடியும். உண்மை, அழகு, நல்ல செய்தி இவற்றை கொண்ட கலைகளை படைப்பதுதான் கலைஞர்களின் பணியாகும். அப்பேற்பட்ட கலைஞர்கள் மிகவும் போற்றத்தகுந்தவர்கள். நோயற்ற உடலை பேணி காப்பதே மனிதனின் தலையாய கடமை. மனித உடற்கூறுகளை பற்றி நன்கு அறிந்து கொள்ளாமல் உடல் ஆரோக்கியம் பற்றி புரிந்து கொள்வது கடினம். நமது உடலானது 5 அம்சங்களை கொண்டது. நிலம், நீர், காற்று, ஒளி மற்றும் வெற்றிடம் போன்றவையே அவை. நமது கைகள், கால்கள், வாய், ஆசனவாய் மற்றும் பிறப்புறுப்புகளான 5 புலன்களும் அவற்றின் செயல்களும் நமது செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகின்றன. கண், காது, மூக்கு, நாக்கு மற்றும் தொடுதல் உணர்ச்சி போன்ற மற்ற 5 புலன்களும் அவற்றின் உணர்வுகளும் நம் வாழ்விற்கு வழிவகுக்கின்றன. ஆக மொத்தத்தில் 10 அறிவு கொண்டதுதான் மனிதனின் உடலாகும். நம் மூளையானது சிந்திக்கும் திறன் பெற்று 11வது அறிவாக திகழ்கிறது என சிலர் கூறுவர். எனவே உடல் ஆரோக்கியமாக இருக்க நம் மூளையும் மற்ற திறன்களும் இணக்கமாக செயல்படுவதில்தான் உள்ளது. உடல் என்கிற இயந்திரம் சிறப்பாக செயல்படுவதற்கு அனைத்து உறுப்புகளும் இணக்கமாக செயல்படுவதே காரணம். ஏதாவது ஒரு பாகம் இயந்திரத்தில் பழுதடைந்து விட்டால் இயந்திரம் சீராக வேலை செய்யாது. நம் உடல் என்பது இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சிறிய பரிணாம வடிவமே என கருத வேண்டும். நம் உடலில் இல்லாத எதுவும் பிரபஞ்சத்திலும் இல்லை என தத்துவ ஞானிகள் சொல்கின்றனர். நம் அகத்திற்கு உள்ளே இருக்கும் உலகமானது அதற்கு வெளியே இருக்கும் உலகத்தை பிரதிபலிக்கும் என்பதால் நம் உடல் பற்றிய ரகசியங்களை அறிந்து கொள்ளாமல் இப்பிரபஞ்சத்தை பற்றி அறிந்து கொள்ள முடியாது. உடல் ஆன்மா இவ்விரண்டையும் நாம் தூய்மையாக வைத்திருந்தால் எந்த நோயும் நம்மை அண்டாது.